ಪುಂಕಚಕ್ರಲಾಂಚಲುಂಡಮಂಡಿತ ಮಮಾವಿರಸ್ತು ಮಾನಸೇ ಗುರುಸ ವೆಂಕಟೇಶ್ವರ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿ ಪ್ರತಿಗೃಹಾತು ಮಾಮಕಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ ಸೂಕ್ತಿ ಸ್ವಾಧೀನ ಪತಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಪೂಮನ್ಯಮಾದು ಪೊರುಂದು ಯಮಾರ್ವನ್ ಪುಹಳ್ಮನಿಂದ ಪಾಮನ್ಯಮಾರನ್ ಮಣಿವಣಿಂದು ಇಂದವನ್ ಪಂಧಲಯೋ ತಾಂ ವನ್ನ ವಂದವಿ ರಾಮಾನುಜನ್ ಚರಣಾರವಿಂದಂ ನಾಂ ಮನ್ನಿವಾಳನ್ ನೆಂಜೇ ಸುಲ್ಲುವೋಂ ಅವನ್ ನಾಮಂಗಳೇ. ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் அடியருடைய பிரணாமங்கள். எம்பெருமானார் தரிசனம், சுவாமி தேசிகன் தர்சனம் கர்ஷனம் பகா என்று சாதிக்கிறார். நம் முன்னோர்கள் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆரம்பித்து நம்மாழ்வார் எந்த சித்தாந்தத்தை, பக்தி பிரபத்தி சித்தாந்தத்தை நிலைநாட்டினாரோ அந்த சித்தாந்தத்தை நன்கு பரப்பினவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அங்கிருந்து தொடர்ந்து நம் சம்பிரதாயம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தான் வந்தே குரு பரம்பராம் என்ற சொல்லும்படியாக பகவத் ராமானுஜர் இந்த சத் சம்பிரதாயத்தை நன்கு வியாபிக்க செய்தார். அந்த எம்பெருமானாருடைய தர்சனம்தான் நமக்கு எல்லாருக்குமே முக்கியமான தர்சனமாகும், ஒரு பிராமாணிகமான தர்சனமாகவும் விளங்குகிறது. அதனால்தான் எம்பெருமானார் தர்சனம் அப்படின்னு சொல்லி நாதமுனிகள் இருக்கட்டும், யாமுனமுனி இருக்கட்டும், எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தாலும் இது யார் தர்சனம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், இது யார் தர்சனம் அப்படின்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் உடையவர் யதிராஜர் அவருடைய சித்தாந்தம் தான் நம் சித்தாந்தம். அதனால்தான் ஸ்ரீமத் வேத மார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய சர்வதந்திர சுதந்திரோபய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌம என்கிற ஒரு ஆச்சரியமான விருது விசேஷத்தை நாம் பார்க்கணும். என்ன பண்ணார் எம்பெருமான், அவருடைய தரிசனம் எப்பேற்பட்டது அது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா, அவரை தன்னுடைய வாழ்க்கையே ஒரு தரிசனமாக காண்பித்தார். அவருடைய சித்தாந்தமே நமக்கு முக்கியமாக ஒரு கைடு போல அவர் காமிச்சார். அதாவது இது மகானக சம்பிரதாயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரே, மடப்பள்ளி வந்தவனும் எங்கள் வார்த்தையும் மன்னியதேன்னு சொல்றாரு இல்லையா, இதுதான் எம்பெருமானார் தர்சனம். இங்கிருந்து வந்தது தர்சனம் அப்படின்னா இங்கிருந்து தான் வந்தது. அப்படி தொடர்ந்து வந்து இன்றைய தினம் கூட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்ன இந்த ஸ்தாபிக்கப்பட்ட பிரச்சாரம் செய்யப்பட்ட இந்த சித்தாந்தமானது இன்றைய வருடம் நமக்கு அது தொடர்ந்து வருகின்றதுன்னா அது எல்லாமே ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய அனுகிரக விசேஷமா இருக்கட்டும், அந்த எம்பெருமானான திருவேங்கடமுடியானுடைய கிருபா கடாட்ச விசேஷமாகவும் இருக்கட்டும். என்ன சுவாமி ராமானுஜர் சாதிச்சிருக்கார், அவர் எப்பேற்பட்டவர், எல்லாரும் சொல்றார் இவர் வந்து ஆதிசேஷாவதாரம் அப்படின்னு சொல்றார். அதாவது இவருடைய திருநாமமே திருமண நம்பிகள் ராமானுஜா அப்படின்னா இளையாழ்வார் அப்படின்னு நாமகரணம் வைத்தார். அந்த சமயத்தில் என்னாச்சு, ராமசி அனுஜா ராமானுஜா, அந்த யுகத்துல ராமபத்ரனுக்கு இளையாழ்வானான லக்ஷ்மண பெருமாள் எவ்வாறு கைங்கரியம் செய்தாரோ அந்த கைங்கரியத்தை மனத்தில் கொண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இவருக்கு கூட இந்த லக்ஷ்மணாழ்வானுக்கு கூட ஒரு ஏற்றம் வேணும் என்பதாக அந்த அவரை கூட இங்க வந்து விசேஷமாக இந்த லோகத்துல தோன்றும்படியாக செய்தார். ஆதிசேஷன் அவை சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலும் எம்பெருமான கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம் நீழ்கடல் என்றும் புனையாமணி விளக்காம் பூம்பட்டாம் புதுமனையாம் திருமார்க்கரவு என்று சொல்லும்படியாக அவ்வளவு கைங்கரியங்களை அந்த தேவதேவனான ஸ்ரீயப்பதியான புருஷோத்தமரிடத்தில் செய்து கொண்டு வருகிறார். பார்த்தார் எம்பெருமான், அவதரித்தார் இந்த லோகத்து சாட்சாத் நாராயணோ தேவ கிருத்வா மர்த்தியமையந்தனும் மக்னான் உத்தரதே லோகாது காருண்யாது சாஸ்திரபாணினா என்று சொல்லும்படியாக 3 யுகத்தில் அவதரித்த எம்பெருமான் இந்த கலியுகத்தில் தான் அவதாரம் செய்யாம தன்னுடைய பரிவாரங்களை, தன்னுடைய ஆயுத ஆபரணங்களை எல்லாவற்றையும் அவதரிக்க செய்தான். கலவு கலு பவிஷ்யந்தி என்றெல்லாம் சொல்றார். இந்த ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பகவத் ராமாங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஆச்சாரியராக தோன்றார். ஆதிசேஷாவதாரம் மட்டுமல்ல, சுவாமி தேசிகர் இன்னும் ஒரு, அதாவது எம்பெருமானாருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தார். எந்த மாதிரி ஏற்றம் அப்படின்னா, ஒன்னு விஸ்வக்சேனம், விஸ்வக்சேனருடைய அந்த தண்டம் இருக்கே, விஸ்வக்சேனா எதிபதிரபூத் அப்படின்னா சாதிக்கிறார். அதற்காட்டிலும் சுவாமி தேசிகன் முக்கியமாக திருவரங்கத்தமிழ்நாளுடைய ஒரு ஆச்சரியமான பாசுரம் இருக்கிறதே, எம்பெருமானார் வந்து ஆதிசேஷாவதாரம் இருக்கட்டும் இல்ல விஸ்வக்சேன அவதாரம் இருக்கட்டும், ஆனா எப்பொழுதுமே அந்த எம்பெருமான் இடத்தில் இருந்து கொண்டு லோகரட்சணம் பண்ணுகின்ற பஞ்ச ஆயுதங்கள் இருக்கிறதே, அந்த பஞ்சாயுத ஸ்வரூபந்தான் பகவத் ராமானுஜர் அப்படின்னு சாதிக்கிறார். பபுர்வே பஞ்சமிகி ஆயுதே முராரே என்று சுவாமி தேசிகருடைய ஸ்ரீசுக்தி திருவரங்கத்த முதனால் ஆச்சரியமாக ராமானுஜர் உத்தந்தார்களே. அடையாறு கமலத்து அலர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நான் தகவும் படர் கண்டும் உன் சார்ந்த வில்லும் புடையாறு புரிசங்கமும் இந்த பூதலன் காப்பதற்கு என்னிடையே ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே. எம்பெருமான் எதற்காக பஞ்சாயுதங்களை தரித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா, நம் போல ஆசிரிதர்களை காப்பாற்றுவதற்காக. அந்த கால விளம்பம் இருக்கக்கூடாதுன்னு எம்பெருமானுடைய சங்கல்பம். அதனால்தான் எம்பெருமான் இந்த பஞ்சாயுத விசித்தனாக நமக்கு எப்பொழுதுமே சேவை சாதிக்கிறான். அப்பேற்பட்ட அந்த பஞ்சாயுதம் உங்கள் இப்பொழுது சாட்சாத் எம்பெருமானாராக அவதரிக்கிறது. அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன், பெருமாளுக்கே ஒரு பேர் திருமல்லியோ, திருமாமகள் கேள்வா தேவா, திருமாமகள் கேள்வன், லக்ஷ்மி வல்லபனாக இழந்தொழிருக்கிறான் எம்பெருமான். அடையார் கமலத்து அலர் மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோ ஆயுதன் எல்லாம் எந்த, அதாவது சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹான் சொல்லும்படியாக எம்பெருமானிடத்தில் இருக்கின்ற எல்லாமே, எம்பெருமானுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே நமக்கு கூட உபாதேயங்கள் என்கிற ஒரு தத்துவத்தை ஸ்தாபிக்கிறார். கை ஆழி என்னும் படையோடு, அதாவது சுதர்சனம், அந்த எம்பெருமானுக்கு எப்பொழுதும் ஆழியழ என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் கிட்டே இருக்கும். எம்பெருமானுக்கு அதாவது துஷ்ட சிக்ஷண சிஷ்ட ரக்ஷணாதி சந்தர்ப்பங்கள்ல அந்த சுதர்சன ஆழ்வான் அந்த எம்பெருமானுக்கு பலவிதமான உபகாரங்களை பண்ணுகிறான். இது வந்து சுதர்சனம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பஞ்ச ஆயுதங்களும் ஐந்து ஆயுதங்கள்லயும் ஒரு அபிமான தேவதையெல்லாம் இருக்கு. இந்த சுதர்சனம் என்கிற ஆயுத விசேஷத்தை சொல்லும் போது அந்த அபிமான தேவதையார், அதே மாதிரி கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும், நாந்தகம் நந்தகம் என்கிற படர் தண்டம் ஒரு ஆச்சரியமான கட்கம். படர் தண்டம் சொல்லும் போது கௌமோதிகி என்கின்ற ஒரு கதா விசேஷம், அதாவது படர் தண்டம் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டம் ஒன் சாருங்கமில்லம் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலும் காப்பதன் சாருங்கம் என்கிற ஒரு தனஸ். இவ்வாறாக பெருமாளே வனமாலி கதி சாருங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவகா அபிரக்ஷதும் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியாக கையாழி என்னும் படையோடு, அதாவது ஸ்பாஞ்சஜன்யம் இதே மாதிரி நந்தகம் அதே மாதிரி கதை, அதாவது நம்ம கௌமோதிக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியாக இங்க இந்த பூதலும் காப்பதற்கு என்னிடையே ராமானுஜர். எவ்வாறாக எம்பெருமான் பஞ்சாயுதங்களை தரித்து கொண்டு நம் போன்றவர்களை ரட்சிக்கிறானோ அவ்வாறாக இந்த லோகத்தில் பஞ்சாயுத ஸ்வரூபனாக சாட்சாத்து எம்பெருமானாராக தோன்றி இந்த லோகத்தை தன்னுடைய கிரந்தங்களின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த எம்பெருமானார் காண்பிக்கிறார் என்கிற ஆச்சரியமான விஷயத்தை, அமுதனார் சாதித்த விஷயத்தை சுவாமி தேசிகன் பகுதே பஞ்சபேர் அழுகீடு போறாரே அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். ஆக நவ கிரந்தங்கள், நவரத்னங்கள் போல நவ கிரந்தங்கள், அந்த ஒன்பது கிரந்தங்கள்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும், அதாவது ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், ஸ்ரீரங்க கத்யம், சரணாகதி கத்யம், ஸ்ரீவைகுண்ட கத்யம், நித்திய கிரந்தம் என்பதால் நவரத்னங்கள். நம் சித்தாந்தத்துல கூட நவவித சம்பந்தங்கள் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை இந்த தன்னுடைய கிரந்தங்களின் மூலமாக, கிரந்தங்களின் எண்ணிக்கை மூலமாக கூட நமது பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். ஆக நாம் எல்லாமே, நாம் எல்லோருமே எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் சுவாமி தேசிகன் விசேஷமாக நியாய பரிசுத்தியை சாதிக்கிறார். யாரவர் எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தம் பெற்றவர்கள் தன்யர்கள். எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் தன்யர்கள் அப்படின்னு சாதிக்க தப்பாத கோட்டியிலயோகம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இந்த ராமானுஜ தரிசனம், எம்பெருமானார் தரிசனம், அவருடைய ஆச்சரியமான ஸ்வரூபத்தை நாம் இந்த சித்திரமட்டத்தின் மூலமாக நாம் விசேஷமாக பார்த்து, அதாவது எம்பெருமானார் எவ்வாறாக அந்த அதாவது திருவேங்கடமடையானை சேவிக்கும் போது அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் நம் கண்களுக்கு நம் மனத்தில் எப்பொழுது இருக்காபடி, அந்த மாதிரியாக சாட்சாத்து உபவீகிரமுன்ற குன்றவந்தம் ஜெகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக வீடே சிகையா சேகரினும் பதிம் எதீனாம் என்று சொல்லும்படியாக பாஷ்யகார ஸ்ரீபாஷ்யகார எம்பெருமானார் உடையவர் எதிராஜர் பஞ்சாச்சாரிய பதாசிரயர் என்று போற்றும்படியான அந்த எம்பெருமானாரை நாம் சேவித்து உய்வோமாக. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. எல்லார் காத்திலும் எல்லா கிரகங்களிலும் எல்லா மடங்களிலும் இந்த எம்பெருமானாருடைய சித்திரப்படமானது இருந்தால் நமக்கு எப்பொழுதுமே மங்களங்கள் உண்டாகும்.